மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. வண்ணமொழி பெண்ணுக்கு என காத்திருக்க இளமையொரு முத்திரையை வைப்பதற்கும் வாட மயக்கும் இளமானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே.